சந்தைக்கு வந்த கிடி சாட சொல்லி பேசுதடி, சந்தைக்கு வந்த கிடி சாட சொல்லி பேசுதடி. முத்தம்மா முத்தம்மா பக்கம் வர வெக்கமா, முத்தம்மா முத்தம்மா பக்கம் வர வெக்கமா. குத்தாலத்து மானே கொத்து பூவாடிடும் தேனே, குத்தாலத்து மானே கொத்து பூவாடிடும் தேனே. சந்தைக்கு வந்த கிடி சாட சொல்லி பேசுதடி, சந்தைக்கு வந்த கிடி சாட சொல்லி பேசுதடி. தக்காளி பழுத்திருச்சு தங்கமே உன் மனசு இன்னும் வழுக்கலியே. இப்பவே சொந்தம் கொண்டு நீ கையில் அள்ளி பழு மாமா, சந்தைக்கு வந்த மச்சான் சாட சொல்லி பேசுவதே, சந்தைக்கு வந்த மச்சான் சாட சொல்லி பேசுவதே. சொல்லவா சொல்லவா ஒண்ணுனா சொல்லவா, சொல்லவா சொல்லவா ஒண்ணுனா சொல்லவா. சந்தைக்கு வந்த கிடி சாட சொல்லி பேசுதடி, சந்தைக்கு வந்த மச்சான் சாட சொல்லி பேசுவதே. முத்தம்மா முத்தம்மா பக்கம் வர வக்கமா, சொல்லவா